శ్రీమన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదా హృది. యస్య వాగ్వృత్తి పర్యంత యతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన పద్ధతి క్షందయా నిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. మూవులగం తన్పిడై తానే సాత్ర మునివరుగళం దేవరుగళం మునిందవన్నాళ్ தாவரிதாயும் போய் தளர்ந்து வீழ்ந்த தனி காகந்தான் இறந்த உயிர் வழங்கி காவல் இனியமக்கு எங்கும் கடன் என்றெண்ணி காகண நிலையில் அச்சினை என்றிட்ட வள்ளல் ஏவல் பயன் இரக்கம் இதற்கு ஆறுன்றோதும் எழிலுடையார் இணையடி கீழ் இருப்போம் நாமே. శ్రీశైల వంశాత్మ పితామహస్య శ్రీ వాససూరే కరుణైక పాత్రం శ్రీదేవనాథార్యక పాత్రబోధం రామానుజార్యం గురువర్యమీడే శ్రీమచ్చీశైల వంశాదనక గురుమణైర్ నీలమేఖాఖ్యసూరే తాతాత్మయాదయాజ్ఞాన పూర్ణం శ్రీవాసాత్తాతసూరే నిజపితృ సహజాదాత మంత్ర ప్రధానం శ్రీమన్నారాయణాఖ్యం తముఖ కులజం భావయే యాయజోకం. పితామహస్యాపి పితామహాయ ప్రాచేతుదాదేశ ఫలప్రదాయ శ్రీభాష్యకారోత్తమదేశికాయ శ్రీశీలపూర్ణాయ నమో నమస్తాత్ భరతాయ పరన్నమోస్తు తస్మై ప్రథమోదాహరణాయ భక్తిభాజాం ఇదిగోజ్ఞమజేడత పృథివ్యాం ప్రథితో రాఘవ పాదుకా ప్రభావః. కూజంతం రామ రామేతి మధురం మధురాక్షరం మారుక్య కవిత శాఖాం వందే వాల్మీకి కోకిలం వాల్మీకేర్ముని సింహస్య కవితావనచారిణ సింహం రామకథానాథం కోనయాతి పరాంగతి ఎస్పిబన్ సతతం రామచరితామృత సాగరం మధురతస్థం ముని వందే ప్రాచేత సమకల్మషం గోష్పదీకృతమారాజిం వశకీకృతరాక్షసం రామాయణ మహామాళారత్నం వందే నీలాత్మాజం అంజనానందనం వీరం జానకీ శోకనాశనం కపీశమక్షాంతారం వందే లంకా భయంకరం మనోజపం మారుతుల్యవేగం జితేంద్రియం బుద్ధిమతాంబరిష్టం వాహతాత్మజం వానరజూతం ఖ్యం క్షీరామదూతం శిరసానమభి ఉల్లంఘితంధో సలిలం సలీలం యే శోకవంహిం జనకాత్మజాయాః ఆదాయ తేనైవ దదాహ లంకాం నమామితం ప్రాంజలిరాంజనేయం ఆంజనేయమతి పాటలాననం కాంచనాద్రి గమనీయ విగ్రహం పారిజాత తరుమూలవాసినం భావయామి పౌమానందనం యత్ర యత్ర రఘునాథ కీర్తనం తత్ర దత్తగత మస్తకాంజలిం బాష్పవారి పరిపూర్ణలోచనం మారుతిన్నముత రాక్షసాంతకం వేదవేద్యేవరేం శ్రీజాతీయత్మదే వేద ప్రాచేత సాదాసీ సాక్షాత్ రామాయణాత్మానాపగత సమాత సంధియోగం తమ మధురో పనసార్థవాక్యబద్ధం రఘువరచరితం ముని ప్రణీతం దశ శిరసశ్చ వదన్ నిశామయుద్ధం శ్రీరాఘవం దశరథాత్మజమప్రమేయం సీతాపతిం రఘుకులాన్వయరత్నదీపం ఆజాను బాహుమరవిందదలాయతాక్షం రామం నిశాచర వినాశకరం నమామి. వైదేహీ సహితం సరుద్రమతలే హైమే మహామంటపే మధ్యే పుష్పకమదనే మణిమయే వీరాసనే సుస్థితం అగ్రే వాదేతి ప్రపంచాదుతే తత్వం మునిభ్య పరం వ్యాఖ్యాంతం భరతాదిభి పరివృతం రాపం భజే శ్యామళం శ్రీ సీతాలక్ష్మణ భరత శత్రుఘ్న హనుమత్తమేత శ్రీ రఘునందనవర బ్రహ్మణే నమః. ఇంత శ్రీమద్ రామాయణతో சேவிக்கிறவாளும் சரி, கேட்கிறவாளும் சரி, இது சொல்றவாளும் சரி, எல்லாருமே ஒரு பக்தி சிரத்தையோட நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. சாதாரணமா சாஸ்திரம் சொல்றது நான் வதே பொய் பேசக்கூடாதுன்னு சொல்றது. ஒருத்த யாகம் பண்ணான்னாக்கா அப்ப மறுபடியும் அந்த யாக தீட்ச எப்ப ஆரம்பிக்கிறாளோ ஆரம்ப நாள்ல இருந்து அது முடியறதுக்குள்ள எந்த விதமான ஒரு சிஷ்டாச்சாரத்துக்கு புறம்பாகவும் நடந்து கொள்ளக்கூடாது, பொய் சொல்லக்கூடாதுன்னு மறுபடியும் சொல்ற. இப்ப முதல்ல பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னது ஒன்னு இருக்கு, அதுவே அப்ளிகபிள் தான் யாக தீட்சையில இருக்கிறவளுக்கும் இந்த பொய் சொல்லக்கூடாதுன்றது. ஆனா அங்க என்னத்துக்கு மறுபடியும் ஒரு வாட்டி விதிக்கிறதுன்னு சொன்னவானாக்கா, அப்ப சொல்ற சாதாரணமா பொய் சொன்னாக்கா பொய் சொன்னதுக்குன்னு ஒரு பாபம் வரும். ஒரு தீட்சையில இருந்துட்டு இருக்கச்சே, யாக தீட்சையில இருந்துட்டு இருக்கச்சே பொய் சொன்னவானாக்கா அதனுடைய பாபம் பல மடங்கு ஆயிடுமா. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டாவது அந்த பொய் சொல்றத தவிர்க்கணும் என்று சாஸ்திரம் சொல்றது. அந்த மாதிரி நாம இப்ப ஒரு தீட்சையில இருந்துட்டு இருக்கோம். இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை கேட்கறது, சொல்றது, இதை சேவிக்கிறது என்கிற தீட்சையில நாம இப்ப இருந்துட்டு இருக்கோம். நாம எவ்வளவுக்கு எவ்வளவு பரிசுத்தமா இருந்துட்டு இருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு காரிய சித்தி, அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. இத சொல்லச்சே சொல்ற, யாரெல்லாம் ராமாயண விரதப்பராளாக இருந்துட்டு இருக்காளோ அவ மீதி பேரை வாக்குனால கூட கொண்டாடக்கூடாதான். மீதி பேர்னாக்க ஒரு கெட்ட வழியில போறவாள். நாஸ்திகான் பின்னமறியாதான் நெந்தகான் பிசுனான் அபி ராமாயண விரதபரஹாம் வாங் மாத்திரேனா பினார்த்தயேத். இவள வாக்கால கூட அவளை கொண்டாடக்கூடாது என்றெல்லாம் சொல்றாங்க. இப்படிப்பட்ட சுத்தி, இந்த சுத்தியினால நாம கணக்கு காரியத்தை பண்ணவானா, ஸ்ரீமத் ராமாயணத்தை சேவிச்சவானா, இத்தேவ மாதிபிஹி சுத்தஹ வசி சர்வஹிதே ரதஹ ராமாயண பரோ பூத்வா பராம் சித்திம் கமிஷ்யதி. ராமாயண பரோ பூத்வா பராம் சித்திம் கமிஷ்யதி என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே மனசுல எண்ணங்களை வச்சு அந்த ராமனிடத்துல பக்தியோட, சீதா பிராட்டியினிடத்துல பக்தியோட நாம இருந்தோமானாக்க, லக்ஷ்மணன் மாதிரி எம்பெருமானுடைய கைங்கரியத்துல ருச்சியோடையும் அந்த கைங்கரியம் பண்றவாள பிரசம்சை பண்ணிட்டு நாம இருந்தோமானாக்க நமக்கு சகல காரிய சித்தியும் ஏற்படுறது என்று சொல்றாரு. அப்படி காரிய சித்தி ஏற்பட்டு போயிட்டுனா நமக்கு வர ஒரு சந்தோஷம் இருக்க அது இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது. ஒரு அல்பமான விஷயம், சாதாரண விஷயம். நாம ஏதோ நினைக்கிறோம், நம்ம குழந்தை எல்கேஜில இருந்து யூகேஜி பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ இது வந்துடுத்து பாஸ் பண்ணிட்டான்னாக்கா அதை எவ்வளவு கொண்டாடுறோம், நம்ம எவ்வளவு விசேஷமா கொண்டாடுறோம், அப்போ எவ்வளவு சந்தோஷம் வருது. இது அல்பமான ஒரு காரிய சித்திக்கே இவ்வளவு சந்தோஷம் வருதுன்னாக்கா, உத்தமமான காரிய சித்தியாக இருந்துட்டு இருக்கிற மோட்சாந்தமான ஐஸ்வர்யம் வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிற ஸ்ரீமத் ராமாயண பட்டணமும், ஸ்ரீமத் ராமாயண உபன்யாசமும், ஸ்ரீமத் ராமாயணத்தை கேட்கறதும் இருந்துட்டு இருக்க, இது எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும், எவ்வளவு காரிய சித்தியை கொடுக்கும் என்பதை நாம அளவிட்டு சொல்ல முடியாது. இங்கு காரிய சித்தி ஆன ஹனுமார் எப்படி நடந்து கொள்கிறார்ன்றத பாக்கிறோம். லங்காபட்டினத்துக்கு கஷ்டப்பட்டு அங்கேருந்து கிளம்பி வர, 100 யோஜனை தாண்டி வந்த பிற்பாடு எதுக்காக வந்திருக்காரு, சீதா பிராட்டி இருக்காளா இல்லையான்னு பார்த்துட்டு போறதுக்காக. அந்த சீதா பிராட்டிய பார்த்தார். சீதா பிராட்டிய பார்த்ததோடு மாத்திரமில்ல, சீதா பிராட்டியோட பேசி சீதா பிராட்டி ராமருக்கு சொல்ல வேண்டிய சமாச்சாரத்தையும் சொல்லி அவளுக்கு அடையாளமாக சூடாமணியையும் கொடுத்து அனுப்புகிறார். சீதா பிராட்டி அதை வாங்கிக்கிறார். தான் வந்தது ராவணன் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை பதிவும் செய்து கொள்கிறார். இதற்கப்புறமா கடந்து அங்கேந்து பாரு, தன்னுடைய கோபத்தை சீதா பிராட்டி இருக்கிற நிலைய பாக்கிறார், ராவணன் பண்ண அக்கிரமத்தை பாக்கிறார், அவருக்கு கோபம் வருது. கோபம் வந்ததுனால லங்கையே கொளுத்திட்ட. லங்கையே கொளுத்தின பிறகு தன்னுடைய குரங்குத்தனமான சில காரியங்களை நாம பண்ணிட்டோமோன்ற ஒரு புத்தி அவருக்கே ஏற்படுறது. அப்போ இவ்வளவு இப்படி லங்கையை கொளுத்திட்டுமே, இதுக்குள்ளதான சீதா பிராட்டி இருக்கா, அவளுக்கும் ஏதானா ஒரு சிரமம் ஏற்பட்டுடுத்துனாக்கா நாம இவ்வளவு தூரம் பண்ண காரியம் மொத்தம் வீணா போயிடுமே. யாருக்கெல்லாம் கோபம் வருதோ, கோபம் வரவாளுக்கு எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு தெரியாது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியாது. அப்படி அவள்லாம் நடந்துக்கிறான். அதே மாதிரி நானும் நடந்துட்டனேன்னு வேதனைப்பட்டு மறுபடியும் அசோகவனத்துக்கு போய் சீதா பிராட்டிய சேவிச்சு அந்த சீதா பிராட்டியினுடைய அனுகிரகத்தினாலதான் இவ்வளவு நாய் நெருப்பு நமக்கு கொளுத்தினா கூட நம்ம உடம்புல அந்த நெருப்பினுடைய சுடுகையே தெரியல. சீதா பிராட்டி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு தன்னுடைய தபஸ உபயோகப்படுத்தல. நத்வாங் குர்மி தசக்ரீவ பஸ்ம பஸ்மார்ஹ தேஜசா என்பதாக சொல்லுகின்றாள். ஏ ராவணனே, உன்ன ஒரே நிமிஷத்துல என்னால அப்படியே பஸ்மமாக ஆக்கிட முடியும்னு சொன்னார். ஆனா அதை நான் பண்ணல. ஏன்னாக்கா தபசு, அவருடைய தபஸ் எல்லாம் வீணா போயிடும்ன்றதுக்காக. ஆனா தபசு வீணா போனாலும் பரவாயில்ல, அந்த ஹனுமானுக்கு ஒரு ரட்சை ஏற்படணும்ன்றதுக்காக தன் தபஸெல்லாம் எத்யஸ்தி மம பதிசுஸ்ரூஷான்னு சொல்லி தனக்கு பதிசுஸ்ரூஷ கணக்கு என்ன அதனால வரக்கூடிய என்ன பலன் இருக்குமோ அந்த பலன் முழுக்க நான் செலவழிக்கிறேன். நானு என்னுடைய தபஸு மொத்தம் ஏகபத்னி விரதம்னு ராமனையே நினைச்சிட்டு இருக்கிறது உண்மையா கணக்கு இருந்ததுன்னாக்கா சீதோ பவ ஹனுமதா என்று அக்னி பகவான பிரார்த்திச்சு ஹனுமானுக்கு ஒரு ரட்சையை ஏற்படுத்தினவள் சீதா பிராட்டி. அப்பேற்பட்ட சீதா பிராட்டியை மறுபடியும் சேவிச்சு ஹனுமார் அவளாலே வாழ்த்தப்பட்டு சிவான சந்ததே பந்தாகா என்று சொல்லப்பட்டு அங்கேருந்து கிளம்பி வர, அப்படி கிளம்பி வரனாக்கா அவருடைய ஒரு சந்தோஷம் காரிய சித்தி ஆனதுனால சந்தோஷம் எப்படி இருக்கும்ன்றத நாம கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. அப்படியே வால உசுர தூக்கிக்கிறாராம், அத சுருட்டிக்கிறாராம், அப்படியே ஆகாசத்துல கிளம்பி வர இடி இடிக்கிற மாதிரி ஒரு கர்ஜனையா, பிரமாதமான கர்ஜனை. இந்த கர்ஜனை பார்த்த உடனே இவருக்கும் வந்து எவ்வளவு சீக்கிரத்துல தன்னுடைய சேர்ந்தவர்கள்லாம் அவளோட எப்ப சேர போறோன்ற அவ்வளவு வேகம். ஏன்னா அவ மொத்த பேரும் சொன்னா எங்களுடைய ஜீவனமே எங்க உயிரே உங்க கையில தான் இருந்துருக்கு என்பதாக அனுமார் இடத்துல சொன்னவ. அவளை பழைப்பிக்கணும்னாக்கா நம்ம எவ்வளவு சீக்கிரம் போனோமோ அவ்வளவு சீக்கிரம் போய் நல்ல வார்த்தையை சொன்னாதான் அவள்லாம் பழைப்பான்றதுனாலையும் அதிவேகமாக போறான். இவர் போறதையும் அந்த பண்ற கோஷத்தையும் எதிர்கரையில இருந்துருக்கவா காதல விழுது, கிட்டக்க வரச்சே காதல விழுது. காதல விழுந்த உடனே சர்வ தன்னுடைய காரிய சித்தி ஏற்பட்டு போச்சு, அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு சப்தம் அவரிடத்திலிருந்து ஏற்படுறது என்று எல்லாம் அங்க இருக்கிற வானரர்கள் மொத்த பேரும் சொல்லிட்டு அனுமார் எங்க வரைய பார்ப்போம் பார்ப்போம் சொல்லிட்டு சிலதெல்லாம் மலை மேல ஏறிக்கிறது, இந்த மலை மேல ஏறிக்கிறது, அந்த உச்சி மேல ஏறிக்கிறது, அது மேல ஒரு மரக்கலகள் மேல, அது மரம் மேல இருக்கிற மரக்கலகள் மேல ஏறிண்டு அனுமாரை பார்க்கணும் பார்க்கணும்னு பாக்குறது. நாம சாதாரணமா மூணாம்பரை பார்க்க பாக்கிறதுக்கு பார்ப்போம், இந்த பக்கமா போய் பார்த்தா மூணாம்பரம் இருக்குமா, அந்த பக்கமா போனா மூணாம்பரம் இருக்குமா, எப்படி தம்பிடும் தம்பிடும், கடத்தில நமக்கு தம்பிடவே தம்பிடாது போயிடும். அது அந்த மாதிரி இல்லை. போய் வா, இவ ஹனுமாரை பார்க்கணும் பார்க்கணும்னு பாக்குற ஹனுமார் கட்டாயம் வந்துட்டு இருக்க, தாம எவ்வளவு சீக்கிரம் பாக்கணுமோ அப்படியே வாசல்லயே பாத்துட்டு இருக்காராம். அவர் ஹனுமார் அங்கேருந்து சந்தோஷமா வந்து இறங்கினார் அண்ணண்ட கரையில. இறங்கின உடனே மொத்த பேரும் சூழ்ந்துட்டாளாம் ஹனுமார். சரி, எவ்வளவு பெரிய காரியம், இவ்வளவு தூரம் போயிட்டு வந்திருக்கேர், கிளம்பினத்துல இருந்து அவர் சாட்டையரோ இல்லையோ என்ன பண்ணாரோ தெரியலையே, அவருக்கு என்ன நாம பண்ண முடியும்னு எல்லாரும் பழங்கள் கழங்குகள் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஹனுமாருக்கு கொடுக்கறாளாம். உபாயனானிதாதாஜம் வினேது முதிதா கேச்சித் கேச்சித் கிளகிலாம் ததா ஹ்ருஷ்டா பாதபசாகாஸ்ச அனன்யோ வானரர்டபாம். ஹனுமாரை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம், அது சந்தோஷத்தினால செல்லது ஒவ்வொருத்தரும் வந்து கொண்டாடினாலாம். சில பேர் இது குரங்குதான கிழக்கு கிழக்குன்னு ஒரு சப்தத்தை சொல்லித்தான். இதெல்லாம் அப்படியே வால்மீகி நம்ம கண்ணெதிர கொண்டு வந்து காண்பிக்கிறார். இது எல்லாம் பண்ணிட்டு அப்படியே ஹனுமார் சூழ்ந்து மொத்த பேரும் உட்காந்துட்டா ஹனுமார் என்ன சொல்ல போறேன். ஹனுமார் அங்க பாக்குறேர், அங்க பெரியவாளா இருந்துட்டு இருக்கிற ஜாம்பவான் முதலியவாளை சேவிக்கிறே, என்ன இருந்தாலும் அங்கதனா இருந்தாலும் அங்கதன் யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணினவனான் அப்படின்னால அந்த அங்கதனையும் சேவிச்சுட்டு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றார். முதல்ல சதாப்யம் பூஜிதா பூஜ்யா கபிபிஷ்ச பிரசாதிதா திருஷ்டா தேவீதி விக்ராந்தஹ சங்கேபேணன்ய வேதயதி. தேவி திருஷ்டா சீதா பிராட்டி, அது நான் திருப்பி சொல்றேன், அந்த மாதிரி சொல்லக்கூடாது. திருஷ்டா தேவின்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், எல்லாருக்கும் டென்ஷன், என்ன வார்த்தை வரப்போறது? ஹனுமாருடைய திருமுக மண்டலத்துல இருந்து எல்லாரும் ஹனுமாரையே பார்த்துட்டு இருக்கிறதுனால காணப்பட்டாள் தேவி சீதா பிராட்டி என்று சொன்னாராம். அப்பா அடுத்து எதுக்காக அனுப்பிச்சாரோ, எதுக்காக இவ்வளவு தூரம் தாண்டினாரோ, அந்த காரிய சித்தி ஏற்பட்டு போயிடுச்சு என்பது தெரிஞ்சுட்டார். இதுக்கப்புறமா விசிராந்தம், அதாவது அதுக்கப்புறமா விரிவாக மீதி விஷயங்கள்லாம் சொல்ற, தான் போனதுல இருந்து ஆரம்பிச்சு சீதா பிராட்டிய பார்த்தது, ராவணன் கடைசியில அசோக வனத்தை பங்கம் பண்ணினது, அதுக்கப்புறமா ராவணனுடைய சபைக்கு போனது, அவ காலில் இவ வால்ல கொளுத்தினது, நெருப்பு மறுபடியும் சீதா எல்லாம் கையே கொளுத்தினது, எல்லா சமய சமாச்சாரங்களையும் சொல்லியாச்சு. இது சொன்னத மொத்தத்தையும் கேட்டு இருக்க, அதுக்கப்புறமா ஜாம்பவான் எல்லாரும் விசாரமா கேட்டுடனே ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு. சரி, அடுத்தது நாம என்ன பண்றது என்பதாக சொல்லு. அப்ப என்ன பண்றதுன்னு வரச்சே, இப்ப ஹனுமார் சொல்ற, இப்படிப்பட்ட இவ்வளவு காரியமும் எப்படி நடந்து தெரியுமா என்று கேட்ட. ராகவஸ்ய பிரசாதேன பவதான் செய்வதே ஜசா சுக்ரீவஸ்ய காரியார்த்தம் மயா சர்வம் அனுஷ்டிதம். அந்த ராமபிரானுடைய அனுகிரகத்தினால உங்க எல்லோருடைய தேஜஸினாலையும், அதுதான் ஹனுமானுக்கு இருக்கிற விசேஷம், என்னுடைய பராக்கிரமத்தினால, என்னுடைய வீரியத்தினால, என்னுடைய சக்தியினால நான் இவ்வளவு தூரம் நான் கிளம்பின, என்னுடைய புத்தி சமயோச்சித புத்தியினால எப்படி எல்லாம் சீதா பிராட்டின்ற நடந்தா இந்த வார்த்தையெல்லாம் ராவண இடத்துல பேசினா எதுவும் சொல்லல. இப்பேற்பட்ட காரிய சித்தி நடந்தது எதனால தெரியுமா? ராமனுடைய அனுகிரகத்தினால, உங்க எல்லாருடைய தேஜஸினாலையுமா. அப்ப மொத்த குரங்குகளுடைய சக்தி முழுக்க ஹனுமார் இடத்துல வந்துடுச்சு. நாம நைச்சானுசந்தானமா நாம நினைச்சுக்கலாம், ஹனுமாருடைய வார்த்தை இது நைச்சானுசந்தானம். வஸ்துதா என்னன்னா, அத்தனை பேருடைய தேஜஸையும் எல்லாருடைய மனசையும் ஹனுமாரிடத்துல கொடுத்திருக்காருனாக்க, சுகதசாதிகத்தியான் துஷந்த பாபகர்மான்னு சொல்லிருக்கு. நாம கடைசி காலத்துல போயிட்டுமானா, நாம பண்ண நல்ல கர்மாக்கள்லாம் நமக்கு யாரெல்லாம் நண்பர்களாக இருந்துட்டு இருக்காளோ அவளிடத்துல போய் சேருமா? நாம யாருடையான அபச்சாரப்பட்டு நம்மளுடைய பாப்பெல்லாம் நமக்கு விரோதியா யார் இருந்திருக்காளோ அவள்கிட்ட போய் சேரும்னு உபனிஷத்து சொல்றது. இங்க இத்தனை வானரங்களுடைய புண்ணியமும் தேஜஸும் ஹனுமார் இடத்துல சேர்ந்ததுனாலதான் ஹனுமாரால இந்த காரியத்தை சாதிக்க முடியுது. சுக்ரீவசிய காரியார்த்தம் மயா சர்வம் அனுஷ்டித்தம் ஏதத் சர்வம் மயா தத்திர யதாவது உபபாதித்தம் தத்ர என்ன கிருதம் சேஷம் தத்சர்வம் கிரேதாமிதி. இதுக்கு மேல நாம என்ன பண்ணணும்ன்றத நீங்களே பண்ணுங்க, தீர்மானம் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்ற. இந்த சீதா பிராட்டியனுடைய ஒரு நிலையை கேட்டு வானரர்களுக்கெல்லாம் ஒரு வேகம் வருது, கோபம் வருது. சரி, உடனே இப்பவே போய் லங்கையை ஆக்கிரமணம் பண்ணி, லங்கையை அழிச்சு சீதா பிராட்டிய கொண்டு வந்து ராமருடைய திருவடியில கொண்டு போய் சேர்த்துடணும், இப்பவே அவ ரெண்டு பேரையும் சேர்த்துடணும்னு எல்லாரும் சொல்றாங்க. இவ்வளவு தூரம் வந்திருக்கச்சே அங்கதான் சொல்றேன், வெறும் போய் நாம சீதா பிராட்டிய பாத்துட்டு வந்தேன்னு நான் போய் சொல்றது, திருஷ்டா தேவி நச்சா நீதா இது தத்ர நிவேதிதம் நயுக்தம் இவ பசியாமி பவத்தீ ஖்யாத பௌருஷை. இவ்வளவு பராக்கிரமசாலியாக இருந்துட்டு சீதா பிராட்டியை பார்த்துட்டு வந்துட்டேன், ஆனா நான் அவளை அழைச்சிட்டு வரல இங்க என்று போய் சொன்னா இது நன்னா இருக்காது. ஆகையால நாம போய் மறுபடியும் இன்னொரு வாட்டி போய் சீதா பிராட்டி அசோக வனத்திலிருந்து அப்படியே தூக்கிட்டு வந்துருவோம் என்று அங்கதன் முதலானவர்கள்லாம் சொல்றாளாம். இத எல்லாத்தையும் கேட்டுட்டு ஜாம்பவான் சொல்றாராம், நாம எதுக்கு கட்டளை இடப்பட்டமோ அதுக்கு அந்த காரியத்தை மாத்திரம்தான் நாம பண்ணணும், அதிக பிரசங்கியா நாம எந்த காரியமும் பண்ணக்கூடாது. விஜயத்தும் வயமாஜப்தா தட்சிணாம் திசமுத்த நானே தும் கபிராஜேன நைவ ராமேண தீமதா. சீதா பிராட்டி எங்க இருக்கான்னு பாத்துண்டு வாதான் சொல்லி அனுப்பிச்சா. அப்ப சமயோச்சிதமா அந்த இடத்துல என்ன காரியம் செய்யணுமோ அந்த காரியத்தை ஹனுமா செஞ்சுட்டு வந்திருக்க. அவ்வளவுதான் நமக்கு கட்டளையை தவிர அவள் அழைச்சிட்டு வா, சீதா பிராட்டிய தூக்கிட்டு வான்னு நமக்கு கட்டளை இடல, சுக்ரீவனும் கட்டளை இடல, ராமச்சந்திர பிரபுவும் கட்டளை இடல. ஆகையால இந்த விஷயத்த போய் சொல்லுவோம், அவர் என்ன சொல்றாரோ, பெருமாளுக்கு சக்கரவர்த்தி திருமகனுக்கு என்ன திருவள்ளமோ, சுக்ரீவ மகாராஜா என்ன கட்டளை இடுறாரோ, அந்த காரியத்தை நாம பண்ணுவோம் என்று சொல்றானா. இது ஜாம்பவான் சொல்றது யுக்தமா பட்டது. எல்லாரும் அங்கிருந்து உடனே கிளம்பிட்டா. கிடுகிடுன்னு ஒரு சந்தோஷம், சந்தோஷத்துல எகிரி எகிரி குதிச்சுட்டு வேகம் வேகமா வேகம் வேகமா போயிட்டு இருக்கா. அங்க கிஷ்கிந்தைக்கு போறதுக்கு பிரசிரவணகிரியில தானே ராமர் எழுந்துருள் இருக்க, அந்த பிரசிரவணத்துக்கு போகணும். அதுக்கு முன்ன கிஷ்கிந்த கிட்ட ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு மதுவனம், அது ஒரு பெரிய தோட்டம். அந்த தோட்டத்துல நிறைய நல்ல பழங்கள்லாம் இருக்கும், கனி அதோட மாத்திரம் இல்ல, நிறைய தேன் எல்லாம் இருந்துட்டு இருக்கும், எல்லாம் இருந்துட்டு இருக்குமா. அங்கிருந்து கிட்ட வரைச்சே ஹனுமாரை பார்த்து மொத்த பேரும் மொத்த குரங்குகளும் கேட்டுதான், இந்த மதுவனத்தை நாங்கெல்லாம் உள்ளேயே நுழைஞ்சது கிடையாது, ஒரு வாட்டி உள்ள நுழைஞ்சு போனோம்னு ஆசையா இருக்கு என்பதாக. அது மாத்திரம் இல்ல, அங்க உள்ள போய் வெறும் பார்த்துட்டு போலான்னு உடனே அப்போ ஹனுமார் சொல்றாராம், எல்லாரும் உள்ள போங்க, அங்க எதேச்சம் உங்களுக்கு என்னென்ன தோன்றதோ, என்னென்ன சாப்பிடணும்னு தோன்றதோ, அது மொத்தத்தையும் நீங்க சாப்பிட்டுங்கோ என்று சொல்றாளாம். இந்த மதுவனத்தை சுக்ரீவனுடைய மாமா ததிமுகன்றவர் ரக்ஷணம் பண்ணிட்டு வர, ரொம்ப ஜாக்கு, யாருக்கிட்ட நெருங்க முடியாது, அந்த குரங்கும் போக முடியாது. இப்போ இவர் ஹனுமார் பர்மிஷன் கொடுத்துட்டே போங்கோ எல்லாரும் அப்படின்னு. தானுவாச்ச ஹரி ஸ்ரேஷ்டா ஹனுமான் வானரர்ஷபா அவ்யக்ரமனசா யூயம் மதுசேவதவானராம் மகாபர்ஜயிஷ்யாமி யுஷ்மாக்கம் பரிபந்தினஹா ஸ்ருத்வா ஹனுமதஹ வாக்யம் ஹரீணாம் ப்ரவரங்கதஹ. நீங்க மொத்த பேரும் நிர்விசங்கமா என்ன ஆயிடுமோ என்ன ஆயிடுமோன்னு பயந்துட்டு பயந்துட்டு திருட்டுத்தனமா சாப்பிடுற மாதிரி நினைக்க வேணாம். உங்களுடைய சொத்து மாதிரியாக உங்காத்தது வஸ்துவை நாம சாப்பிடுற மாதிரி திருட்டு வஸ்துவையோ திருட்டு இத்த அனுபவிக்கச்சே நம்ம பயந்து பயந்துன்னுதான் அனுபவிக்க முடியும். அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே வேணா, உங்களு தான் நினைச்சிட்டு நீங்க சாப்பிடுங்க, எல்லாத்தையும் எவ்வளவு ஓடுமோ என்ன ஓடுமோ சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. மது நித்ரோணமித்த மாத்திராணி பாகுபி பரிகிணிக்கதே தே தாடயந்த மதுவனே ததா. அப்படி தொடைய தட்டிண்டு அவ்வளவு சந்தோஷம் அதுகளுக்கு. ஒரு மரக்கால் அளவு மது தேன், அந்த தேனை எடுத்து அப்படியே குடிக்கிறதாம். இப்படி எல்லாம் பாக்குறது, அங்க இருக்கிற தோட்டத்து காவலாளிகள் எல்லாம் வந்து அடிக்கிறதுக்கு வரலாம். அடிக்கிறதுக்கு வந்தாக்க எல்லாரையும் திருப்பி அதுக்கு பார்த்து குரு குரு குருன்னு ஒரு ஓசை, குரங்கு மாத்திரம் நம்ம விரட்டினோம்னா உடனே போகாது, நம்மளே ஒரு முறை முறைக்கும். அந்த மாதிரி முறைச்சதும் அதோட முறைக்கிறதோட மாத்திரம் இல்ல, எது அடிக்க வர்றதோ அந்த குரங்கையே திருப்பி அடிச்சுடுறதுதான். இது அது மாத்திரம் இல்லையா, இது என்ன பண்ணிட்டு முதுகு காண்பிக்கிறது, பின்னாடி காண்பிக்கிறது, இப்படி எல்லாம் பரிகாசம் பண்ண ஆரம்பிச்சுதான். இது எல்லாத்தையும் பார்த்த உடனே ததிமுகன் இடத்துல போய் சொன்னா, ததிமுகனுக்கா ரொம்ப கோபம், சரி ஓ இது இவ்வளவு கும்பல்ல நம்மளால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கஷ்டம் வேற. அந்த மதுவனமே நாசமா போயிட்டு, இந்த சமயத்துல அங்கேருந்து சுக்ரீவன் எங்க இருக்கானோ அந்த சுக்ரீவன் இடத்துல வந்து சொல்றான், ராமன் லக்ஷ்மணர் சுக்ரீவன் மூணு பேர் இருந்துட்டு இருக்கா, மூணு பேர் இருந்துட்டு இருக்கிற இடத்துல துபில்னு வந்து அல்ல விழுறா. தத்தோ மூர்த்தானி பதிதம் மாமா வந்து மருமான் கால்ல விழுது, என்னதான் ராஜாவா இருந்தா கூட கால்ல விழுதுன்னாக்க மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சுக்ரீவனுக்கு. உனக்கு நீ எப்ப ஏற்பட்டது, என்ன தப்பு பண்ணிருந்தாலும் நான் மன்னிச்சு விடுறேன் என்று சொல்லி அந்த ததிமுகனை எழுப்பினாலும். அப்ப ததிமுகன் சொல்றான், இந்த குரங்கு மொத்தம் வந்துட்டு இப்படி மதுவனத்தையே துவம்சம் பண்ணிட்டா, ஆகையால இதுக்கு மொத்தம் மூல காரணம் ஹனுமாரு தான், மதுவனம் மொத்தம் போயிட்டு என்று சொன்னானா. உடனே சொல்றான் கொஞ்சனா, இதுக்கு காரணம் என்னன்னா, திருஷ்டா தேவி ந சந்தேகாதேது கர்மணோஸ்ய ஹனுமதாம். இது பாக்குற எனக்கு யாரனா இன்னைக்கு மதுவனத்துள்ள நுழைஞ்சிருக்கான்னாக்கா, அதுக்கு காரணம் அவர்களுக்கு ஒரு சித்தி, காரிய சித்தி ஏற்பட்டாதான் அது உள்ள நுழைய முடியும். இல்லாட்டா அவளால நுழையவே முடியாது, அந்த தைரியம் யாருக்கும் வராது. இப்ப எனக்கு நிச்சயமாக தோன்றது, மீதி மூணு பக்கம் போன குரங்குகள் மொத்த பேரும் வந்து சொல்லிட்டா நான் எல்லா இடத்துலயும் ஒரு அங்குலம் இடம் கூட பாக்கி இல்லாத மொத்த இடத்தையும் நான் தேடியாச்சு, சீதா பிராட்டி இல்லைன்னு மூணு திக்குல போனவா வந்து சொல்லிட்டா. இது நாலாவது திக்கு தென் திசைக்கு போன ஹனுமார் தான் சீதா பிராட்டிய பார்த்துட்டார். அந்த பார்த்த சந்தோஷத்தினாலதான் இத்தனை பேரையும் இந்த மதுவனத்துக்குள்ள போகும்படியாக பண்ணிருக்கார். ஆகையால இதுல ஒன்னும் சந்தேகமே இல்ல, நமக்கு காரிய சித்தி ஏற்பட்டு போயிடுச்சுன்னு சுக்ரீவன் தீர்மானமா சொல்ற. அப்போ அந்த ததிமுகனை பார்த்து நாங்கள்லாம் காத்துட்டு இருக்கோம், சீக்கிரமாக வர சொல்லு என்று சொல்லிடுற. சௌமிய ரோஷோ ந கர்த்தவியா எதே பிஹி பரிவாரணம் அஜானா திரட்சிபி க்ரோதாது பவந்தா பிரதிஷேதிதா. இங்கேந்து ததிமுகன் போய் அத்தனை குரங்குகள்லயும் போய் ஐயோ நான் ஏதோ தெரியாதனமா பண்ணிட்டேன், நாங்க விரட்டிட்டேன், எங்களை ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதுப்பா, ஆனா ராஜா உனக்காக காத்துன்னு இருக்கார் சுக்ரீவ மகாராஜா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வர சொல்லி சொல்ற என்று சொன்னாலாம். இத சொன்ன உடனே ததிமுகனுடைய வார்த்தையை கேட்டு உடனே ஓடி போயிட்டாளா மொத்த பேரும். அப்ப போனா அங்கேந்து போறான், போச்சே நான் போய் சொல்ல போறேன், நான் போய் சொல்ல போறேன், நான் போய் சொல்ல போறேன். என்ன திருஷ்டா தேவின்னு ஹனுமார் சொல்லிட்டேன், ஹனுமார் சொன்ன வார்த்தைய இவாளுக்கு பின்ன இவாளுக்கு தான் சொல்லிருக்கேன். இந்த வார்த்தையை ராமனிடத்துல போய் சொல்லணும் சீதா, ஏன்னா எல்லாரும் தன்னதான் நினைச்சுதான் நினைச்சிட்டு இருக்கான். ஆகையில நான் போய் சொல்ல போறேன்னு எல்லாரும் போறேன். அங்க போனா திருஷ்டா தேவீதி ஹனுமத் வதனாத் அமிர்தோபமம் அகர்ண்ய வச்சனம் ராமா ஹர்ஷபாபச லக்ஷ்மணா ஹனுமாஸ்ச மகாபாஹோ பிரணம்ய சிரசா ததஹ நியதாம் மக்ஷதாம் தேவீம் ராகவாஜன்ய வேதயதி. அங்கேந்து போற ஜாம்பவன் எல்லாரும் போன உடனே ராமபிரானை போய் சேவிக்கிறா, சுக்ரீவனை போய் சேவிக்கிறானாம். இப்போ ஹனுமார் ஒரு வார்த்தை சொல்றாம், அந்த சீதா பிராட்டி இருக்கிற தென் திசையை நோக்கி ஒரு கை கூப்பிட்டு நியதாம் மக்ஷதாம் தேவி ராகவாஜன்ய வேதயதி பிரணம்ய சிரசா ததஹ அப்படி சேவிச்சுட்டு ராமரிடத்துல சொல்றாராம், திருஷ்டா தேவி சீதா பிராட்டி, திருஷ்டா பார்க்கப்பட்டாள் தேவி சீதா பிராட்டி. என்ன ராமருக்கு அவ்வளவு டென்ஷன் வரக்கூடாதான், தேவி சீதை அப்படின்னு தேவி திருஷ்டான்னு சொல்லல அமுல்யோ, அது சொல்லல தேவின்னு முன்ன சொன்னாக்கா அடுத்த பதம் என்ன சொல்ல போறாருன்னு தெரியும், அவ்வளவு டென்ஷன் ஆயிடுமோ. பார்த்தேன் கண்டுபிடிக்கல, இத்தனை பேரும் எல்லா திக்குலையும் போனவா சொன்ன மாதிரி இவரை சொல்லிட்டேன்னா என்ன பண்றதுன்னா கண்டேன் என்று சொல்லிட்டு அப்புறமா சீதையின்னு சொல்லி சொல்றார் என்று சொன்னார். ஆகர்ண்ய வச்சனம் ராமஹா ஹர்ஷமா பதலக்ஷ்மணா. இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு தான் காத்துட்டு இருக்கேன் பெருமாள். இத கேட்ட உடனே சந்தோஷமா அவருக்கு நிச்சிதார்த்தம் ததஸ்தஸ்மின் சுக்ரீவம் பவனாத்மஜே லக்ஷ்மணா பிரீத்திவான் பிரீதம் பகுமானாதவைக்ஷத பிரீத்யாச்ச பரஜோபேதோ ராகவா பரவீரா பகுமானேன மகதா ஹனுமந்தம் அவைக்ஷாதா. அப்படி ஹனுமான பாக்குறேன், அதுதான் ஒரு பெரிய விஷயம். அந்த பாக்குறது இத்துக்கு முன்ன பாக்குற எத்தனை நாள் பாக்கல, எப்போல இருந்து அன்னில இருந்து பாத்துட்டு இருக்கிறது தானே அப்படின்னு இப்ப பாக்குற ஒரு விசேஷத்தை தான் பாக்கணும். எப்பேற்பட்ட சமாச்சாரத்தை சொல்லிட்டு வந்திருக்க, தன்னுடைய பிராணனாக பிராணியோபி கரியசிம்னு தன்னுடைய பிராணனுக்கும் மேல்பட்டவளாக நினைக்கிற சீதா பிராட்டியை இழந்து வாடிந்து இருந்திருக்கிற ராமபிரானுக்கு ஒரு பெரிய ஒரு சமாச்சாரம், நல்ல சமாச்சாரம் கிடைச்சிருக்கு 10 மாசம் கழிச்சு. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவ்வளவு சந்தோஷமா, இந்த யார் சொன்னாலோ திருஷ்டா தேவின்னு சொன்னாலே அவளை பாக்குறேன் பெருமாள். ராமர் மாதம் ராமர் படுற கஷ்டம் மொத்தத்தையும் கூடவே இருந்து பார்த்துட்டு இருக்கார். அவர் திருமுக மண்டலத்துல ஒரு பிரகாசம் ஏற்படுறதை இப்பதான் லக்ஷ்மணர் பாக்குறே 10 மாசம் கழிச்சு. அந்த பிரகாசத்தை பார்த்த உடனே லக்ஷ்மணருக்கு ஒரு சந்தோஷம், இதுக்கு காரணமா இருந்துருக்கிற ஹனுமாரை பாக்குறேன் அவர். சுக்ரீவனுக்கா நாம ராமகாரியத்தை ஏத்துட்டோம், எப்படி சாதிக்க போறோம் எப்படி சாதிக்க போறோம்னு தெரியாத வேதனைப்பட்டு இருந்தவனுக்கு இப்ப ஒரு காரிய சித்தி ஏற்படுறதுன்னு அந்த நினைச்ச மாத்திரத்தினாலேயே ஒரு சந்தோஷமா, அது நாம பெருமாள் கைங்கரியத்தை நாம ஏத்துட்டோமானாக்கா அது பெருமாள் நடத்தி வச்சுப்பாரு, நம்ம ஆத்வாசல்ல உட்காந்து ஆகுமான், அந்த ஏத்து வச்சுட்டாக்க நம்ம காரியம் கூட எப்படியோ நடந்து போயிடும் பெருமாளுடைய அனுகிரகத்தினால. பெருமாள் கைங்கரியத்தை நம்ம இடத்துல ஒரு கைங்கரியத்தை ஒப்படைச்சுட்டாள்னாக்கா அதுக்கு நாம எவ்வளவு ஸ்ரத்தையோட பண்ணணுமோ அவ்வளவு ஸ்ரத்தையா பண்ணணும்னு இவ்வளவு ஸ்ரத்தை எடுத்துட்டு சுக்ரீவனுக்கு அந்த ராமனுடைய காரியத்துல ஒரு சித்தி ஏற்படுறதுன்னு உடனே ஒரு பெரிய சந்தோஷமா அந்த சுக்ரீவனும் ஹனுமார பாக்குறானா, ஒரு நன்றி உணர்வோட பாக்குறானா, அந்த பார்வைதான் ஒரு விசேஷம். இப்படி பாக்குற பார்த்த உடனே திருஷ்டா தேவின்னு ஹனுமார் சொல்லிட்டு மீதி விஷயத்துல நான் சொல்றேன் நான் சொல்றேன் நான் சொல்றேன்னு எல்லாம் சொல்லிட்டு போச்சான். இப்ப மொத்த குரங்கும் சொல்லக்கே அப்ப பெருமாள் கேக்குறே, குவசீதா வர்த்ததே தேவி கதஞ்ச மயி வர்த்ததே ஏதன்மே சர்வமாக ஞாதம் வைதேகீம் பிரதிவாஹனரா. சீதை எப்படி இருக்கா, என்னிடத்துல என்ன சொல்லி சொன்னா, அவ என்ன பண்ணிருந்தா, நீ போச்சே எப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கா, அவளுடைய அடையாளத்தை சொல்லு, அவளுடைய எண்ணங்களை சொல்லு, எனக்கு என்ன சமாச்சாரம் சொல்லி அனுப்பிச்சான்றத நீங்க சொல்லுங்கன்னு பொதுப்படையா சொல்லிட்டேன். ஏன்னா எல்லாம தான் நான் பார்த்தோம் பார்த்தோம் பார்த்தோம்னு சொல்லி இருந்தால இது சொல்றாரா. அப்ப இது யார் சொல்றது, யார் பிரத்யட்சமா போய் பார்த்தாலும் அவதான் சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியாது. ராமஸ்ய கதிதம் சுத்வாரயோ ராம சந்நிதோ சோதயன் திஹனோ மந்தம் சீதா வ்ருத்தாந்த கோவிதம். எல்லா குரங்கும் பின்வாங்கிடு, இதெல்லாம் இயல்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லாரும் போய் தான் தான் சாதிச்ச மாதிரி இன்னொருத்தருடைய சாதனை இன்னொருத்தர் சாதிச்ச விஷயத்த தான் தான் சாதிச்ச மாதிரி போய் சொல்லுவா. சொன்ன உடனே ஒரு முக்கியமான ஒரு நுணுக்கமான ஒரு அம்சத்தை கேட்டாக்க அப்ப எல்லாரும் பின்வாங்கிடுவா, யார் உண்மையில சாதிச்சாலோ அவாதான் போய் சொல்லணும். அப்ப அந்த மாதிரி இத்தனை குரங்குகளும் பின்வாங்கின்றது ஹனுமான சோதனம் பண்ணித்தான். நீர் சொல்லும் நீர் சொல்லும் நீர் சொல்லுன்னு பிரணம்ய சிரசா தேவியை சீதாயை தாந்தி சாம்பிரதி உவாச்ச வாக்கியம் வாக்கியஜா சீதாஜா தர்சனம் யதா. அந்த சீதா பிராட்டியை தெந்திசைய நோக்கி ஒரு கை கோப்பிட்டு ஹனுமான் இந்த வருத்தாந்தம் இங்கிருந்து கிளம்பினதுலேருந்து அங்க நடந்த வருத்தாந்தம் மொத்தத்தையும் சொல்றேன். அதுல முக்கியமான ரெண்டு விருத்தாந்தத்தை சொல்ற, முதல்ல ஒரு விருத்தாந்தத்தை சொல்ற, அந்த சீதா பிராட்டியில நெத்தியில திலக்கம் விட்டு விட்டது, மனசிலைய கொண்டு ஒரு கல்ல தேய்ச்சி நெத்தியில திலக்கம் விட்டு விட்டது, அது ராமர் தழுவிண்டது, இந்த தழுவிக்கிச்சு அந்த திலக்கம் ராமருடைய அந்த மார்பில பட்டு ரத்தம் மாதிரி இருந்துட்டு இருக்கிறது, இது கேட்டது எல்லாத்தையும் இவா ரெண்டு பேருக்குமே அந்தரங்கமா இருந்துட்டு இருக்கிற அந்த விஷயத்த சீதா பிராட்டி உம்மிடத்துல சொல்ல சொல்லி சொன்னா இது சீதா பிராட்டியினுடைய அடையாளம் என்று சொல்றாரு. அந்த சீதா பிராட்டி சொன்ன அடையாளம், சீதா பிராட்டி எப்படி இருந்துட்டு இருக்கான்னா, அவ பதிவிரதையா கிருஷியாக எப்படி இருந்துட்டு இருக்கான்றதெல்லாம் மொத்தத்தையும் சொல்லிட்டார் அவர். இது சொன்ன உடனே மறுபடியும் சூடாமணியை கொண்டு வந்து கொடுக்கிறேன், இந்த சீதா பிராட்டி சூடாமணியை கொடுத்தா இதை பத்திரமா கொண்டு வந்து வச்சு உமக்கு கொடுக்கிறேன்னு அந்த சீதா பிராட்டிய பாக்குற, அந்த சூடாமணிய பாக்கச்சே பரட்டி பரட்டி பாக்கச்சேயே சீதா பிராட்டியே பாக்குற மாதிரி நினைச்சுக்கிறேதான். அது நினைச்சிட்டு ஒரு சந்தோஷம், அதே சமயத்துல ஒரு வேதனை, ஐயோ இப்படி அவ தனியா தவிக்கிறாளேன்னு ஒரு வேதனையா. அவ என்ன சொன்னா என்ன சொன்னா என்ன சொன்னான்னு மறுபடியும் சொல்லு சொல்லு சொல்லுன்னு ஹனுமார் சொல்லு. என்னத்த சொல்லுவேர் ஹனுமார் அப்படின்னா, ஹிமாக சீதா ஹனுமன் தத்வா கதய ஸ்வமே ஏதே நகலு ஜீவிஷே பேஷஜே நாதுரோ யதா. ரொம்ப அதாவது பிராணன் போற தசையில இருந்துட்டு இருக்கிறவளுக்கு ஒரு மருந்து கொடுத்து அந்த பிராணனையே காப்பாற்ற முடியும்னாக்க அந்த மருந்து எப்படியோ அந்த மாதிரி என்னுடைய நிலைமை இப்ப இருந்துட்டு இருக்கு. இப்ப நீ சீதா வாக்கியத்தை வந்து சொல்ற, சீதா இருந்துட்டு இருக்கா உன்னையே நினைச்சிட்டு இருந்துட்டு இருக்கான்னு நீ சொல்றியே, இந்த வார்த்தை பெரிய மருந்தாட்டம் இருந்துட்டு இருக்கு ஐசியூன்னு, அதுக்கு மேல இருக்கிறவளுக்கு ஒரு மருந்து மாதிரி நீ சொல்ற வார்த்தை சொல்ற ராமர். மதுரா மதுராபிமாக மமபாமினி மத்விஹீனாவராரோஹா ஹனுமன் கதயஸ்வமே. ஹனுமன் நீ எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணும், அவ ரொம்ப இனிமைய மதுரா மதுராலாபம் ரொம்ப இனிமையானவள், அவளுடைய வார்த்தைகளாம் அவ்வளவு இனிமையாக இருந்துட்டு இருக்கும், அப்பேற்பட்டு எனக்கு என்ன சந்தேகத்தை சொன்னா, என்ன சமாச்சாரம் சொன்னா, என்ன சொன்னா, இத சொல்ல சொல்ல இந்த வார்த்தையை கேட்டு நான் ஜீவிக்கிறேன்னு பெருமாள் அந்த ஹனுமார் இடத்துல கதர்றே அதை கேட்கிறேர். மறுபடியும் ஹனுமார் சொல்லிட்டு வரேர், பூர்வவருத்தம் அபிஜானம் சித்ரகூட்டே யதா ததம் சுகசுப்தா ஸ்வயா சார்த்தம் ஜானகி பூர்வமுத்திதா. இதுவரைக்கும் யார் இடத்துலயும் சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லி சொல்றார் அவர். சித்திரகூட்டத்துல நடந்த ஒரு விஷயத்த சொல்லி சொன்னா சீதா பிராட்டி என்பதாக இந்த காக்காசுர விற்பாந்தம் முழுசா சொல்றார். ஆஹா பரவாயில்ல, இவர் போய் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். சரி அப்புறம் நீ என்ன பண்ண? ராமர் கேக்குறேன், நீ இங்க அழுதுண்டு இருக்காத, என் முதுகுல ஏறிக்கோ, நான் உன்னை இப்பவே கொண்டு விட்டுறேன்னு சொன்ன உடனே அப்ப சீதா பிராட்டி ஒரு பதிவிரத்தை எப்படி நடந்து கொள்ளணுமோ அந்த மாதிரி நடந்து கொண்டாள் சீதா பிராட்டி. அவ சொன்ன வார்த்தை ஒம்முதுகுல நான் எப்படி வர்றதுப்பா, நான் பரஸ்பரசம் பரபுருஷ ஸ்பர்சம்ன்றது நமக்கு கூடாதுன்றது. அதோட மாத்திரமில்ல, ராமர் வந்து அழைக்கிண்டு போனாதான் அவருக்கு ஏற்புடையதாக இருக்கும் என்பதாக சொல்லி சொன்னா. அது மாத்திரமில்ல, கடைசியில் அங்க நடந்தது மொத்தத்தையும் சொல்லி எனக்கு ஒரு மங்களத்தை சொல்லி அனுப்பிச்சு வச்சா. மாதாதூர்தம் நதி விஷயம், ஒரு மாசத்துக்கு மேல நான் இருக்க மாட்டேன், இத போய் சீக்கிரமா ராமரிடத்துல சொல்லி எவ்வளவு சீக்கிரம் இந்த துக்கத்திலேருந்து எனக்கு நிவர்த்திய ராமன் ஏற்படுத்துறாரோ அவ்வளவு சீக்கிரம் பண்ண சொல்லுன்னு சொல்லி சொன்னான். இதஞ்ச தீவிரம் மமசோக வேகம் ரக்ஷோபிரேபி பரிபர்த்தனஞ்ச ப்ரூயாஸ்து ராமஸ்யகத சமீபம் சிவஸ்ய தேத்வாஸ்து ஹரி பிரவீர. இதுதான் சீதா பிராட்டி கடைசியில சொன்ன வார்த்தை. இதஞ்சி என்னுடைய மமசோக வேகம், என்னுடைய சோகம், நான் இருக்கிற நிலைமையே போய் ராமனிடத்துல போய் சொல்லு, இந்த ராட்சசிகளோட சூழ்ந்திருந்திருக்கிற நிலைமையே போய் சொல்லு. இத சொல்ல எனக்கு உனக்கு உன்னுடைய வழி மங்களம் உண்டாகட்டும், நீ போய் சேரு என்பதாக சொன்னார். அதோட மாத்திரமில்ல, கடைசியில சொன்ன வார்த்தை, ஏ தத்த வரியா நிருபசஞ்ச தாசா சீதா வச்ச பிராக விஷாத பூர்வம் ஏதச்ச புத்வா கதிதம் யதாத்வம் ஸ்ரத்தத்வ சீதாம் குசலாம் சமக்ராம். இதுதான் உம்முடைய தேவியாக இருந்திருக்கிற சீதா பிராட்டி சொல்லி அனுப்பிச்ச சந்தேஷம். இனிமேல் நீர் என்ன பண்ணணும்ன்றத நீர் தீர்மானம் பண்ணிக்கோ. நான் அடியே என்ன விஞ்ஞாபனம் பண்றதுக்கு என்ன இருந்துட்டு இருக்கு என்பதாக சொல்லி முடிக்கிறேன். அந்த ஹனுமான் கடைசியில சொன்ன வார்த்தை, சீதா பிராட்டி ஒன்னே ஒண்ணுதான் பிரார்த்தனை பண்ணா, இந்த சமாச்சாரத்தை சொல்லி பலயிஸ்து சங்குலாங்கிருத்வா ரங்காம் பரபலார்த்தனா மான்னையே ஜெதி காக்குஸ்தா தத்தஸ்ய சதுருஷம் பவேசு என்று சொல்லி சொன்னார். இந்த இலங்கை பாழாளாக செய்து அவர் என்ன அழைச்சு போனேர்னாக்கா அது அவருக்கு உகப்பாக இருந்திருக்கும், அதுதான் அவருக்கு சிறப்பாக இருந்திருக்கும், இந்த சமாச்சாரத்தை போய் சொல்லு என்று சொன்னார். எப்படி சீதா பிராட்டி சொன்னாலும் சொன்ன சமாச்சாரத்துல ஆரம்பத்தில இருந்து கடைசி வரைக்கும் ஒரு துளி கூட விடாத மொத்தத்தையும் சொல்லிட்டேன் என்று ஹனுமா சொல்லி ராமர் லக்ஷ்மண சுக்ரீவன் மூணு பேரையும் சேவிச்சுட்டு சீதா பிராட்டியும் சேவிச்சுட்டு அப்படி கை கூப்பிட்டு நிக்கிறேரான். இது வரைக்கும் சுந்தரகாண்ட விஷயம், அடுத்தது யுத்தகாண்டம். இப்படி கை கூப்பிட்டு நிக்கச்சே ராமர் என்ன பண்ணேன்றதுதான். ராமர் ஸ்ருத்வா ஹனுமதோ வாக்கியம் யதாவத் அபிபாஷிதம் ராமஹ பிரீதி சமயுக்த வாக்கியமுத்தரம் அப்ரவீத் கிருதம் ஹனுமதா காரியம் சுமஹத் புவி துர்லபம் மனசாபி யதன்யேன நசக்யம் தரணீதலே. இந்த பூமியில வேற ஒத்தராலையும் மனசால கூட சாதிக்க முடியாத ஒரு விஷயம், அந்த விஷயத்த ஹனுமார் இன்னைக்கு சாதிச்சு வந்திருக்க. இதுக்கு இப்பேற்பட்ட ஒரு பெரிய காரியம் இருக்க, இந்த சமுத்திரத்தை தாண்டி யாராலையும் ஈ கொசு கூட உள்ள போக முடியாத இருந்திருக்கிற லங்கைக்குள்ள போய் அத்தனை ராட்சசால் நடுவுலையும் சீதா பிராட்டிய பார்த்து அவளிடத்திலயும் சொல்றதையும் சொன்ன பிற்பாடு, இதுக்கு மேல இவ்வளவு சாமர்த்தியமா நடந்து கொள்கிறவா யாருமே கிடையாது. இதுல சொல்லச்சு தூதுவர்கள்ல மூணு விதமான கேட்டகரி. முதல் கேட்டகரி உத்தமமாக இருந்திருக்கிற பிரத்யாள், தூதுவர்கள் பிரத்யாள் பணிவிடை செய்பவர்கள் இவெல்லாம் சொல்றோம். முதல் கேட்டகரி என்னன்னா, எந்த காரியத்தை அவ சொல்லிருக்காளோ அந்த காரியத்தை செஞ்சுட்டு அதோட மாத்திரம் இல்லாமல் தன்னுடைய சுவாமிக்கு எது பிரீத்தி உண்டாகுமோ அந்த மாதிரி நடந்து கொள்றது. சீதா பிராட்டிய பாத்துட்டேன்னு பாத்துட்டு சொன்னாக்கா பாத்துட்டேன்னு வந்து நேரம் இங்க வந்து சொல்லாத, அந்த சீதா பிராட்டியின் இடத்துல பார்த்து ராமர் உன்னையே நினைச்சிட்டு இருக்கார், கட்டாயம் ராமர் வந்து உன்னை அழைக்கும் போயிடுவார்ன்ற வரைக்கும் ஒரு விசுவாசத்தை ஏற்படுத்துற வரைக்கும் பண்ணினது இருக்க, இது உத்தமமான பக்தனுடைய ஒரு செயல், அந்த செயல பண்ணிருக்க. ரெண்டாவது கேட்டகரி என்னன்னாக்கா சொன்னத்தை செஞ்சுட்டு வருது. இதே ஹனுமான் கணக்கு சீதா பிராட்டிய பார்த்துட்டு பார்த்துட்டு வந்துட்டு அங்க இருக்கா சீதா பிராட்டின்னு சொல்லி சொன்னாக்கா, இவர் நிச்சயமா போயிட்டு வரத்துக்குள்ள ரெண்டு மாசம் ஆயிடுச்சுனாக்கா சீதா பிராட்டியை இவரால் பார்க்க முடியாத போயிடும், இதனால காரியம். மூணாவது கேட்டகரி காரியம் என்ன காரியம் சொன்னாலும் அந்த காரியத்தை செய்யாத இருந்துட்டு இருக்கிறது. இது இப்படி உத்தமமான இருந்திருக்கிற முதல் கேட்டகரியில இருந்திருக்கிற ஹனுமார் அவர் பண்ணின ஒரு பெரிய உபகாரத்துக்கு நாம என்ன பிரத்யுபகாரம் பண்றது? இதே இவர் கணக்கு ராஜாவா இருந்தாருனாக்கா என்ன பண்ணிருப்பார், அங்க அயோத்தியில இருந்தா என்ன பண்ணிருப்பார்னா, அது எல்லாத்துக்காட்டிலும் பெரிய ஒரு காரியத்தை இவர் பண்ணிறாம். ஏஷ சர்வஸ்வபூதஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமத மயா காலம் இமம் பிராப்ய ஹனுமார் கிட்ட போறேர், போய் அப்படி தழுவிக்கிறேராம். சீதா பிராட்டி அணைச்ச திருக்கைகளாலே ஹனுமார் ஒரு குரங்க போய் நினைக்கிறேராம். அந்த சீதா பிராட்டிக்கு எவ்வளவு ஒரு பிரீத்தியோடு சீதா பிராட்டி இனத்துல எவ்வளவு பிரீத்தியோடு பெருமாள் இருந்தாரோ அவ்வளவு பிரீத்தி ஹனுமார் இடத்துல காண்பிக்கிறாராம். இதுதான் உத்தமமானது. இதுக்கு மேல வேற ஒன்னும் ஹனுமார் பண்ண ஒரு காரியத்துக்கு பண்ண முடியாது என்று சொல்லி, இது சர்வஸ்வபூதஸ்துன்னு இது எல்லாமா இருந்துருக்கு. பெருமாள் தழுவிக்கிறேன்னாக்கா இது என்ன சாதாரண விஷயமா? இது அந்த அந்த பாக்கியம் ஹனுமாருக்கு கிடைச்சுதான். அதுல அப்படியே நெகிழ்ந்து போயிட்டேரா ஹனுமான். ஹனுமந்தம் கிருதாத்மானம் கிருதபாரி கிருத காரியம் உபாகதம் தியாத்வா புனர்வாசேதம் வசனம் ரகுசத்தம. இத ஒரு நிமிஷம் தியானம் பண்ணிட்டு ஹனுமர் இடத்துல சொன்னேரா, அப்பா நீ வந்து இப்பேற்பட்ட விஷயத்த நீ சொன்ன, இந்த சொன்னத்துக்கு என்னால எதுவும் வேற ஒன்னும் பண்ண முடியல. இதுதான் ருக்மணி பிராட்டி சொல்ற, பிராமணன் போய் சொல்ற, கிருஷ்ணன் இடத்துல சமாச்சாரம் நாளை கல்யாணம் ஆக போறதுன்ற சமாச்சாரத்தை போய் சொல்லிடு, கிருஷ்ணனிட சொல்லிடுன்னு சொன்னார். இப்ப கல்யாண சம்பரம்பம் நடந்துட்டு இருக்கு, இன்னும் அந்த பிராமணன் வந்தப்பாடு இல்ல, ஒரே டென்ஷனா இருந்துட்டு இருக்க. கடைசியில அந்த பிராமணர் வந்துட்டே நான் சொல்லிட்டேன் கண்ணன் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்னு சொல்றாளாம். அப்போ ருக்மணி பிராட்டி, உனக்கு நான் வேற ஒன்னும் பண்றதுக்கு இல்ல, ஒரு கைகூப்பறது இருந்துட்டு இருக்க, அஞ்சலி இருந்துட்டு இருக்க, அதான் நான் பண்றேன், இதுல எல்லாம் அடங்கிடுத்தோம்னு சொல்லி ருக்மணி பிராட்டி கை கூப்பினா பிராமணன்னு சொல்லுவா. பாகவதத்துல வருது, விஷ்ணு புராணத்துல சொல்லப்படுகிறது. அது இந்த இடத்துல பெருமாள் பண்ணது என்னன்னா, பிராட்டியை அணைக்கிற ஒரு திருக்கைகளால ஹனுமாருக்கு ஒரு பரிஷ்வங்கத்தை கொடுத்து தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார். ஹனுமார் இடத்துல இருக்கிற பிரீத்தியை வெளிப்படுத்தினார். ஏற்பட்ட ஒரு உத்தமமான ஒரு சுந்தரகாண்டம். இந்த சுந்தர காரிய சித்திக்கு சொல்றது, இந்த சுந்தரகாண்டத்துக்கு மாத்திரம் ஒரே ஒரு சூர்ணிக்கை தான் ரகுவேந்திர. அபார பாரபார பரிகா பரிவிரத பரபுர தவதஹன ஜவன பவன பவ கபிவர பரிஷ்வங்க பாவித சர்வஸ்வதான. இதனுடைய முக்கியத்துவத்தை சொன்னார். வேதியதானா சொல்லிருக்கலாமா? கடைசியில சொல்லி முடிக்கிறார், பரிஷ்வங்க பாவித சர்வஸ்வதான. சர்வஸ்வத்தையும் கொடுத்தவர் அவருடைய பரிஷ்வங்கத்தினால, அனவரும் ஆற தழுவலாலு. இது போருமா? இது வேற வேற யாருக்குமே கிடைக்காதது கிடைச்சிருக்குன்னு சொல்லி அப்பேற்பட்ட சிறிய திருவடிய தியானம் பண்ணிண்டு அவருடைய அவருக்கு பெற்ற அனுகிரகம் மாதிரி நமக்கும் பெருமாள் கைங்கரியத்துல ஈடுபட்டு பகவத் அனுகிரகம் நமக்கும் கிடைக்க வேணும்னு பிரார்த்தனை பண்ணிக் கொள்கிறேன். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்க்கேண மஹிம் மஹீதா கோபிரமணேபியா சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.